வானம் எந்த கீழிருக்கு, பூமி எந்த மேலிருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. தேவகானம் பாட பாட தேனும் பாலும் ஓட ஓட தென்றல் வந்து தாளம் தட்டுது. ஆட்டமும் பாட்டமும் ஓட்டமும் துள்ளலும் வானம் எந்த கீழிருக்கு, பூமி எந்த மேலிருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. தேவகானம் பாட பாட தேனும் பாலும் ஓட ஓட தென்றல் வந்து தாளம் தட்டுது. கட்டில் மீது பாய்விரி காமரூப சுந்தரி, கோடி கோடி சங்கதி பாடா நண்பனே. வேலை நல்ல வேலைதான், வேலை வந்தபின் வேறு என்ன வேலைதா, மாலை மல்லிகைதான், தகுது தகுது தகுது சோலை வண்டி நந்தா, மஞ்சள் சந்திரந்தா, தகுது மந்திரந்தா, நேரம் காலம் ரொம்ப ரொம்ப சாதகம் சேரும் இங்கு, பெண்ணின் ஜாதகம் காதல் பாட்டெடுக்க. வானம் என்ன கீழிருக்கு, பூமி என்ன மேலிருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. தேவகானம் பாட பாட தேனும் பாலம் ஓட ஓட தென்றல் வந்து தாளம் தட்டுது. ஆட்டமும் பாட்டமும் ஓட்டமும் துள்ளலும் வானம் என்ன கீழிருக்கு, பூமி என்ன மேலிருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. தேவகானம் பாட பாட தேனும் பாலும் ஓட ஓட தென்றல் வந்து தாள தட்டுது. விஜய் குஜா குஜு, விஜய் குஜா குஜு. தணலை போல கொதிக்குது, அம்பு ஒண்ணு பட்டது, ஆதி அந்தம் சுட்டது. ஏதோ ஞாபகம் மெத்த பொண்ணு தேடுது, எண்ணம் ஆயிரம் வெக்க கட்டி போடுது. ஆஹா நூலிடைதான் தகுதுகு தகுது தகுது, ஆலை கொல்லுதப்பா அம்மாடி, நீல தாமரைதான் தகுதுகு தகுது தகுது, நெஞ்சை அள்ளுதப்பா அத்தாடி. வாழ்த பாரிபத்தை காட்டு நீ, இங்கே கையெடுத்து மீட்டு நீ. ஹவா காதல் பாட்டெடுக்க, வானம் என்ன கீடு இருக்கு, பூமி என்ன மேல் இருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. தேவகானம் பாட பாட தேனும் பாலும் ஓட ஓட தென்றல் வந்து தாளம் தட்டுது. அட்டமும் பட்டமும் ஓட்டமும் துள்ளரும் உபயோகம் வந்திருக்க, வானம் என்ன கீழிருக்கு, பூமி என்ன மேலிருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. கஜா குஜே குஜு, கஜா குஜே குஜு, தேவகானம் பாட பாட தேனும் பாலம் ஓட ஓட தென்றல் வந்து தாளம் தட்டுது.